சிவநாதனே அருணாச்சலயீசா, மேதநாதனே ஆதநாதனே அருணாச்சலயீசா. விண்ணோர் தொழும் நாயகனே மேதாச்சலநாதா, விண்ணோர் தொழும் நாயகனே மேதாச்சலநாதா, எண்ணம் என்றும் நிறைபவனே எங்கள் சோனேசா, எங்கள் சோனேசா.